மறப்பதில்லை காதல், அதுவே என் பாடல். அன்பே வந்து விடுவா என் மூச்சே, நீதான் என்பே என் வாழ்வே, காதல் என்பே உண்மை. காதல் தோற்குமா உந்தன் மனம் என்னை ஏற்குமா, உயிரே வா உறவே வா. என்பே